யோம் நானும் ஒன்றாக வாழும் நேரம் எதிர்பார்த்திருந்தேன் பல காலம் இது நாள் வரையில் கனவெல்லாம் இனிதாய் நனவாகும் இரவின் மடியில் ஒரு வீட்டில் நீயும் நானும் ஒன்றாக தூங்கும் நேரம் எதிர்பார்த்தே எழுந்தேன் தினந்தோறும் முதல் நாள் வரையில் இனி எல்லாம் முழுதாய் அரங்கேறும் விரும்பும் வகையில் வெளிச்சங்களை மறுத்தது நாளே நிலவுகளின் சதீதும் அறையும் கதவும் அடைந்தே கிடந்தால் இரவும் பகலும் இணையும் இருளால்